பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பாவை முகம் வருதே, மீன்கள் காணலின் நீரில் தெரிவதுண்டோ, கண்கள் பொய்கள் சொல்வதுண்டோ, நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலா, அதில் மிதந்தேனே பெண்ணே நானும் படகா. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே.